श्रीमान वेंकटनाथाय कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्गुम् नमस्कारम् कामाविलेपि करुणार्णवबिन्दुरेकः क्षिप्तस्वकेलितरसा तव देहलीश तत्सन्ततेरुभयथा विततिं भजन्त्याः संसारदावदहनं शमयत्यशेषम् ஸ்ரீ தேகலீஷஸ்தி 18வது பத்தியம். இந்த பத்தியத்தில் ரொம்ப அழகாக சுவாமி எம்பெருமானுடைய கிருப்பை அனைவருக்குமே கிடைக்கும், எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கும் அப்படின்னு அவர் சதிக்கிறார் வகை கண்டீர்னு. அது மாதிரி இங்கே 17வது பத்தியத்தில் முதலாழ்வார்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினான், அவால அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனான்னு சொன்னால் புதிய பாதையெல்லாம் உருவாக்கி அப்படின்னு சொன்னால், அப்பா அவால மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் பகவானோட கருணை கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக உடனே அடுத்த இந்த 18வது பத்தியத்தில் காமாவிலேப்பின் ஆரம்பிக்கிறார். எவ்வளவு அல்பமாக அஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த சம்சார சுகத்தையே ஒருத்தர் மூழ்கின்றிருந்தால் கூட ஆழ்வார்களோட எந்த விதத்திலையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத மாதிரி இருந்தால் கூட அப்படிப்பட்டவனுக்கும் எம்பெருமானுடைய அவன் ஒரு கருணா சாகரம், கருணை கடல். அவன் இந்த சிற்றின்பத்தில் இருக்கக்கூடியவனோ சம்சாரத்தை மகாதபாகியம்னு சொல்லுவான். அது வந்து ஒரு பெரிய காட்டுத்தீ மாதிரி இருக்கான். அந்த காட்டுத்தீயில் மாட்டின் இருக்கவனுக்கு இவனை பொறுத்த வரைக்கும் பெரிய தீ, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு விஷயமே இல்லை. அதனால் அவனுடைய கருணையிலிருந்து ஒரே ஒரு பிந்து, பிந்துகுனா ஒரு துளி, இதுக்கு பெரிய சமுதாயம்லாம் அணைக்க வேண்டாம், ஒரு துளி அப்படி அந்த சாகரத்துலேருந்து வந்து இந்த காட்டுத்தீ மேலே விழுந்து இவனுடைய தாபத்தெல்லாம் போக்கிடும், போக்கிட்டு அது மட்டும் இல்லை இப்படி ஆளந்த அந்த அஞ்சலி வைபவத்தை சொல்லச்சு, அந்த அஞ்சலியானது சுபங்களை வளர்த்து அசுபங்களை போக்கி அதற்கு மேலே என்ன பண்ணலாம்னு இருக்கிற மாதிரி நஜாத்து ஹியத்தேன்னு சொன்னார். அதுக்கு பிறகும் கூட அந்த அஞ்சலி அஞ்சலியினுடைய மகிமை நமக்கு இன்னும் மேலே மேலே அருள் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கிற மாதிரி இங்கே எம்பெருமானுடைய அந்த கருணாரணவம், அந்த கடல்லேருந்து பிறகக்கூடிய அந்த துளி இவனுடைய சம்சார தாபத்தை நீக்கி உபயத்தான்னு சொல்லியிருக்கார். அவனுடைய சந்ததி, அதாவது ஒன்று சரீரகதமாக இருக்கக்கூடிய சந்ததி, இப்போ பிள்ளை பௌத்திரன் தௌகித்திரெல்லாம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் சிஷ்ய பரம்பரை, ஞான சந்ததி, ரெண்டு பேரில் ரெண்டு சந்ததியிலும் வரக்கூடிய ஜீவாத்மாக்களை கூட அது உபாயத்தில் மூட்டி உஜ்ஜீவிக்க வச்சிடும்னு ரொம்ப அழகாக சாதிக்கிறார் இந்த 18வது பத்தியத்தில். இதில் தேகலீஷ, தேகலீஷன்னே சம்போதன பதம் போட்டிருக்கார். தேகலீஷ எம்பெருமானே ஷமயதி, ஷமயதின்றது கிரியாபதம். ஷமயத்தின்னா போக்குகிறது, அல்லது இங்கே ஜலத்தையும் தீயையும் சொல்ல போகிறதுனால அணைக்கிறது. எதை அப்படின்னு கேட்டால் தாவதகனம், தாவதகனம்ன்றது காட்டுத்தீ, தாவதகனம் காட்டுத்தீயை சமயதி. தாவதகனம் அசேஷம் சமயதி, அசேஷன்றது அட்வபது, கொஞ்சம் கூட மிச்ச வைக்காமல் அணைக்கின்றது, அணைத்து விடுகிறது. இந்த தாவதகனம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டால் சம்சார தாவதகனம், இந்த சம்சார பந்தம் இருக்கே அதுவே பெரிய காட்டுத்தீ. அப்போ அந்த சம்சார தாவதகனத்தை முழுவதுமாக அணைத்து விடுகிறது. யாருக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்லிட்டு வர்றார் காமாவி லேபி. காமம்ன்றது ஆசைகளை குறிக்கிறது, அல்ப அஸ்திரமான இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள். ஆவிலகன்றது கலுஷமாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது, ஒரு சேருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆசைகளில் ஈடுபட்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு காலுஷ்யத்தை அடைந்தவன், ஒரு கலுஷமாக இருக்கக்கூடியவன், ஒரு அசுத்தமாக இருக்கக்கூடியவன் நீச்சன்னு வச்சுக்கலாம். காமாவிலே அப்படிங்கிறது அவனிடத்தில், அவனுக்கு அர்த்தமாக இருக்குது. காமாவிலேபி அப்படிங்கிறது அவனுக்கும் கூட, எம்மா பாவியர்க்கும்ன்ற ரீதியில் காமாவிலேபி அவனுக்கு கூட. நமக்காக சுவாமி தன்னை அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் வச்சுட்டு ஸ்துதி பண்ணியிருக்கார். அவர் ஒரு காலம் யாருமே காமாவிலகன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்காக நம்மளை மனசை வச்சுட்டு அவர் மாதிரி இந்த பத்தியத்தை சாதிச்சிருக்கார். காமாவிலேபி அப்படி இந்த சம்சாரம் எனப்படக்கூடிய சிற்றின்பத்தில் மூழ்கி இருப்பவனிடத்திலும் அம் தாத்பரியம். ஸ்வகேளி தரசா, ஸ்வகேளி பெருமானுக்கு எல்லாமே லீலை தான், அது ஒரு ரசம். அவனுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே அவனுடைய அந்த கருணையை காட்டுறது எல்லாமே அவனுக்கு லீலை. ஸ்வ ஸ்வன தன்னுடைய, கேளினா ஸ்போர்ட், ஒரு விளையாட்டு லீலை. தரஸ் தரஸ் சப்தமானது சகாராந்த சப்தம், நபுசகலிங்கம். தரஸ்ன வேகம், மனஸ் மதிரிய. அப்போ தரசா அப்படின்னா அந்த வேகத்தினால், மனசானா மனதினால், வாச்சானா வாக்கினால், மனசா மாதிரி தரசா. ஸ்வகேளி தரசா தன்னுடைய லீலையினுடைய வேகத்தினால க்ஷிப்தகா, க்ஷிப்தகானா தெளிக்கப்பட்ட அல்லது எரியப்பட்ட. இப்போ நம்ம அந்த ஒரு ஜல பிரவாகம் இருக்குன்னு சொன்னால், இல்லை ஒரு பாத்திரத்தில் கூட ஜலத்தை வச்சுருக்கோம்னு சொன்னால், கொஞ்சம் அதில் ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு ஒரு துளி வெளில போய் உயர்த்து. அது மாதிரி எம்பெருமான் வந்து ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கே நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆனந்தத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த அலைகள் இப்படியும் அப்படியும் போயின்னு வரதை பார்த்தா ஒரு சந்தோஷத்தை அது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தன்னுடைய லீலை, அதில் ஒரு வேகம். அதனால் க்ஷிப்தகா, க்ஷிப்தகனா எரியப்பட்ட. இது தவ கருணார்ணவ பிந்து ரேகா, தவன உன்னுடைய, ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம், தவத்தே உன்னுடைய கருணா, கருணா அர்ணவ, அர்ணவ்னா அது கடல். கருணா அர்ணவ, கருணை கடல் இருக்கே அதிலிருந்து பிந்து ரேகா, பிந்துஹு ஏகா பிந்து ரேகா. இது விசர்க சந்தி. விசர்க்கத்துக்கு அடுத்து அது பெரிய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அகாரம் தவிர்த்து உகாரம் வந்திருக்கு. பிந்து பிந்துஹு ஏகா பிந்து ரேகா ஆறுது. ஒரே ஒரு துளி, ஒரு திவலை. உபயதா விதத்தின் பஜந்தியாக, அது அந்த அந்த துளியானது மேலே விழுந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், உபயத்தான்னு சொன்னால் இரண்ட விதமாக. இதில் பல வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கா. ஒன்றுன்னு கேட்டால், பக்தி அல்லது பிரபத்தி என்கிற ஒரு உபாயத்தில் மூட்டி வைத்து. விதத்தின் ததி விததி எல்லாம் விரிவை குறிக்கிறது, விரிவு ஸ்ப்ரெட் ஆகிறது அப்படியே. விததிம் பஜந்தியாக, பஜந்தியாகனு சொன்னால் அந்த அடைகின்ற இந்த பஜத்தின்ற தாத்துக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். அதாவது அடைகிறது. நாம் ஒரு ஒரு பெயரை அவன் வைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நாம பஜதி அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். அப்போ பஜந்தியாகிறது ஸ்ரீலிங்கத்தில் பஜந்தி, அதனுடைய சட்டிய பக்தி ஏகவசம். அடைகின்ற தத் சந்ததேகே, இது சந்ததிக்கு விசேஷமாக போகிறது. தத் சந்ததேகேன்னு சொன்னால் அதனுடைய ஒரு வரிசை கிரமத்தினால். சந்ததேகவும் வந்து ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். என்ன ஆறுதுன்னு கேட்டால், சம்சார தாவதகனம் அசேஷம் சமயதி. இந்த ஒரு துளி இருக்கு, அதனுடைய ஒரு பிரவாக விசேஷத்தினால உபயதா விததிம், உபயதா விததிம் பஜந்தியாக தத் சந்ததேகன்னு சொன்னால், இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அந்த எந்த ஜீவாத்மா மேலே இந்த இந்த துளியானது போய், இந்த கருணை துளியானது பட்டதோ, அவனுடைய உபயதா சந்ததி, ஒன்று அவனுடைய புத்திர பௌத்திராதிகள் அல்லது இந்த பௌத்ரி தௌகித்திரன் பேச்சுக்கலாம், ரெண்டாவது பக்கம் ஞான பரம்பரை சிஷியல் எல்லாருக்கும் அவாவால் ரூபாயத்தில் மூட்டி அவளுடைய சம்சார தாபத்தை போக்கிடும்னு ரொம்ப அழகாக சாச்சிருக்கார் இந்த 18வது பத்தியத்தில். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, தேகலீஷ காமாவிலேபி ஸ்வகேளி தரசா க்ஷிப்தக தவ கருணார்ணவ பிந்து ரேகா உபேதா விததிம் பஜந்தியாக தத் சந்ததேகே சம்சார தாவதகனம் அசேஷம் சமயதி. தேகலீஷ, தேகலீஷ எம்பெருமானே காமாவிலேபி, காமத்தினால் அல்லது காமங்களை பின்தொடர்ந்து சென்றதனால் ஒரு நீச்சமான நிலையை அடைந்தவனிடத்திலும், ஆவிலேபி அபி சப்தத்துக்கு கூட நடத்தும் அவனிடத்திலும் அவனுக்கும் ஸ்வகேலி தரசா உன்னுடைய ஒரு லீலை இருக்கு இல்லையா அந்த லீலை அல்லது அந்த கருணாரணவத்தையோ லீலை வச்சுக்கலாம் சமுத்திரமாக இருக்கிறதுனால தரசன அந்த வேகம் அதனால க்ஷிப்தகா எரியப்பட்ட தவ கருணாரணவ பிந்துகு ஏகா இந்த பிந்துகுக்கு க்ஷிப்தகான்றது விசேஷனம் பிந்துகு ஏகா ஒரு திவரை ஒன்று அல்லது ஒரு துளி ஒன்று உபயதா உபயதான பக்தி பிரபத்தி எந்த இரண்டு வகை இரண்டு உபாயங்களில் ஒன்று அவனுக்கு ஏற்படுத்தி பண்ண வச்சு விததிம் பஜந்தியாக தத் சந்ததேகே விததினா அதோட நிற்க இன்னொரு அந்த அந்த திவலையினுடைய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் அது இன்னும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பெருக்கின்றிருக்கான் எப்படின்னு கேட்டால் தத் சந்ததேகே இது வந்து அந்த திவலையினுடைய சந்ததியும் வச்சுக்கலாம் அல்லது அந்த அந்த காமாவிலகா இருக்கானோ அவனுடைய சந்ததி அது சம்சார தாவதகனம் அசேஷம் சமயதி அவன் இருக்கக்கூடிய சம்சாரம் எனப்படக்கூடிய அந்த காட்டுத்தீயை தாவதகனம்னு காட்டுத்தீயை அசேஷம்னா நிஷேஷம் கொஞ்சம் கூட மீதம் மிச்சம் வைக்காம அணைக்கின்றதுன்னு அழகா எம்பெருமானுடைய அந்த கருணா விசேஷத்தை இங்கே சாதிக்கிறார் இந்த 18வது பத்தியத்தில் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ தன்யவாதஹ.